ஜோதியர்கள் வெறுப்பதில்லை. ஒரு குலைந்த கோட்டையினை சரித்திரம் மறப்பதில்லை. மறையாத காதலிலே மனம் கனிந்து வந்தாளோ, மறந்துவிட நினைப்பாளோ, மறுபடியும் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்க